नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம் அருட்பார்வை பார்த்தெனை ஆழ்கின்ற வேளையில் அருட்பார்வை பார்த்தெனை ஆழ்கின்ற வேளையில் உயிரில் உணர்வில் நான் கரைவேன் உயிரில் உணர்வில் நான் கரைவேன் சிவசங்கரா சிவசங்கரா சிவசங்கரா சிவசங்கரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம் அண்ணாமலை வாழும் சிவமே மலை சுற்றி வரும் நேரம் துயரில்லையே மனம் சுற்றி விழும்போது சுகமில்லையே மலை சுற்றி வரும் நேரம் துயரில்லையே மனம் சுற்றி விழும்போது சுகமில்லையே சிவனே சிவனே அருணாச்சலனே ஹரனே ஹரனே கங்காதரனே கருணை வேண்டுமையா பிறவி எனும் பிணி தீர்த்திட வந்திடு ஞான ரூப சிவனே ஒருமுறை உன்முக தரிசனம் தந்திடு வேதமான பரமே சிவசங்கரா சிவசங்கரா சிவசங்கரா சிவசங்கரா அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம் அண்ணாமலை வாழும் சிவமே லிங்கேசன் உன் பாதம் பரபிரம்மமே அருணேசன் நின் கோவில் கைலாயமே லிங்கேசன் உன் பாதம் பரபிரம்மமே அருணேசன் நின் கோவில் கைலாயமே குருவே குருவே அருணை குருவே ஒளியே ஒளியே உயிரின் ஒளியே அருளை தாருமையா சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர ஜோதி ரூபமணியே ಹರ ಹರ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರ ಆದಿನಾದ ವೇಳಿಯೇ ಶಿವಶಂಕರ ಶಿವಶಂಕರ ಶಿವಶಂಕರ ಶಿವಶಂಕರ அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம் அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம் அருப்பார்வை பார்த்தெனை ஆழ்கின்ற வேளையில் அருப்பார்வை பார்த்தெனை ஆழ்கின்ற வேளையில் உயிரில் உணர்வில் நான் கரைவேன் உயிரில் உணர்வில் நான் கரைவேன் சிவசங்கரா சிவசங்கரா சிவசங்கரா சிவசங்கரா அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம் அண்ணாமலை வாழும் சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே எல்லா உயிரும் உணர்வும் சிவமே அண்டச்சராச்சர அகிலமும் சிவமே கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமைய என் குருநாதா கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமைய என் குருநாதா அசையும் பொருளிடை அசையா ஜோதியே அசையும் பொருளிடை அசையா ஜோதியே திருமுகத்தை காட்டிடுவாயே ஈசா புன்னகையால் வரம் அருள்வாயே சம்போ சிவ சம்போ சிவ சங்கர சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சங்கர சம்போ கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமைய என் குருநாதா ஒன்றாகி நின்றவன் நீயே ஐயா மூன்றாகி நான் காண மூலனும் நீயே ஐந்தாகி நிற்கின்ற ஆதியும் நீயே ஐயா ஆறான சக்கரத்துள் அமர்ந்தாய் நீயே ஏழான ஏழ் பிறப்பு நீயே ஐயா எட்டான திசையாவும் நீயே ஐயா ஒன்பது சிவகோளும் நீயே ஐயா பத்தோடு பரமாய் நீயே ஐயா என் வாழ்வின் ஒளியேற்றுவாய் ஈசா என் வாழ்வில் ஒளியேற்றுவாய் மழை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமைய என் குருநாதா சிதம்பரம் சீர்காழி காளாஸ்தீசா ஐயா திருவாரூர் தஞ்சாவூர் தேவனும் நீயே. பேரூரில் வாழ்கின்ற பட்டீஸ்வரா ஐயா மதுரையம் பதிவாழும் சுந்தரேஸ்வரா. காசியில் வாழ்பவனும் நீயே ஐயா. காஞ்சியை ஆள்பவனும் நீயே ஐயா. திருவற்றியூர் தேவா நீயே ஐயா. திருவானைக்காவில் நீரே ஐயா. என் வாழ்வில் ஒளியேற்றுவாய் ஈசா. என் வாழ்வில் ஒளியேற்றுவாய். பொழிவாயே சிவகுருநாதா. கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா. கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா. கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா. அசையும் பொருளிடை அசையா ஜோதியே. அசையும் பொருளிடை அசையா ஜோதியே. திருமுகத்தை காட்டிடுவாயே ஈசா. புன்னகையால் வரம் அருள்வாயே. சம்போ சிவ சம்போ சிவ சங்கர சம்போ. சம்போ சிவ சம்போ சிவ சங்கர சம்போ. கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா. கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா. கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா. கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா. சங்கர சங்கர ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கரவோ. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கரவோ. குருநாதனும் மந்திர நாமங்கள் நாவினில் சங்கர சங்கரவோ. அருளூரிய உன் புகழ் கூறிய வேளையில் சங்கர சங்கரவோ. ஸ்ரீ சங்கரனே சுகமாகிய உன் பதமானந்தமானந்தமே. தினமானந்தமானந்தமே. சங்கர சங்கர ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கரவோ. சுடராகிய ஜோதியை நாடிய நாடினில் சங்கர சங்கரவோ. சுடராகிய ஜோதியை நாடிய நாடினில் சங்கர சங்கரவோ. ஜெய சிவ சிவ சங்கரவோ. சிடராகிய பாவங்கள் தீர்த்தனை காத்திடு சங்கர சங்கரவோ சிவ சிவ சிவ சங்கரவோ சிடராகிய பாவங்கள் தீர்த்தனை காத்திடு சங்கர சங்கரவோ சிவ சிவ சங்கரவோ சர்வேஸ்வரமே கண்ணாகிய உன் துணை பூரணம் பூரணமே உயர் பொங்கிய ஆரணமே சங்கர சங்கர ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கரவோ தவமாகிய அக்னி ஜ்வால எழுந்தது சங்கர சங்கரவோ ஜெய சிவ சிவ சங்கரவோ தவமாகிய அக்னி ஜ்வால எழுந்தது சங்கர சங்கரவோ ஜெய சிவ சிவ சங்கரவோ சிவஞான உன் மூர்த்தியை கண்டு தெளிந்திட சங்கர சங்கரவோ சிவஞான உன் மூர்த்தியை கண்டு தெளிந்திட சங்கர சங்கரவோ ஜெகதீஸ்வரனே உயிராகிய உன் ஒளி காண்பது காருண்யமே அதில் கரைவது சாஸ்வதமே சிவ சங்கர அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு வாழ்க்கையின் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே பூமியில் நீ வந்து ஆடு பூமியில் நீ வந்து ஆடு பூமியில் நீ வந்து அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு ஆசைகளின் ஆட்டமே பாரு அதிகாராணவம் அறியாமை கொடுமையும் மண்ணீது தாண்டவம் ஏனோ பழிபாவ சிந்தையும் பாழ்நரக வஞ்சமும் மனிதர்க்கு மனமெங்கும் ஏனோ சூலத்தை ஏந்திவா சிவசங்கரா ஆலத்தை நீ உண்ட பரிபூரணா சூலத்தை ஏந்திவா சிவசங்கரா ஆலத்தை நீ உண்ட பரிபூரணா முக்கண்ணின் ஒளி காட்டவாரா ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளினாட்டமே பாரு. வாழ்க்கையின் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு. பாவங்கள் ஜெகதீஸ்வரா, ஏன் இந்த கோலங்கள் பரமேஸ்வரா, ஏன் இந்த தடுமாற்றம் சர்வேஸ்வரா, ஏன் இந்த அவலங்கள் கங்காதரா. மூன்றாவதாம் உன் கண்ணையே நீர் திறப்பீர் உலகுயவே. ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையின் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு. நாமங்களெல்லாம் பாடிய பாடி உன் கோவில் நின்றோமே. மன தோன்றல் உந்தன் பாதம் என் ஜீவன் அதுதானே. பாவங்களெல்லாம் தீர்க்கின்ற தேவா பொன் வாசல் வந்தோமே. அரு தோன்றல் எந்த நாடும் மண்கார் ஐயனே. அவதாரம் செய்வாயே தர்மத்தை காப்பாயே, அவதாரம் செய்வாயே தர்மத்தை காப்பாயே. சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா, சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா. சிவ சிவநாதா சிவ சிவநாதா ஜெயமே தருவாய் சிவநாதா, சத்குருநாதா சத்குருநாதா பரமே தருவாய் குருநாதா. சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா, சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா, சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா, சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா. சங்கராபயங்கர அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாயையா. அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாயையா. பொன்வடிவான பாத சுகம் நல்கும் வேத, பொன்வடிவான பாத சுகம் நல்கும் வேத. அமுதம் தருவாயையா என் குருவே, அமுதம் தருவாயையா என் குருவே. அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாயையா. காரபீடமும் உயர் மறை கீதமும் உன் சுவாசம் தந்த எண்ணமையா. பரபிரம்ம ரூபமும் பரிவான சூன்யமும் உன் ஜுவாலை கண்ணில் வண்ணமையா. உருண்டோடும் நாள் பார்த்து ஏங்குகிறேன், உருவற்ற உரு தேடி உழலுகிறேன், ஒளி தேடி விழி தேடி தவம் இருந்தேன், உயிர் தேடி உனை தேடி சிவம் அறிந்தேன். அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாயையா. தியானமும் உருவான மோனமும் உன் பாதம் கூட்டும் சக்தியையா. கண் கண்ட காட்சியில் விண் கண்ட சாட்சியில் நெஞ்சீவன் சேர்க்கும் முக்தியையா. உலகாளும் உயர் பாதம் நாடுகிறேன், உனை பாடி உனை பாடி கூடுகிறேன். பொருள் தேடி புகழ் தேடி போலி விழுந்தேன், அகம் தேடி அருள் தேடி சிவம் அறிந்தேன். அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாயையா ஐயா. அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாயையா. பொன்வடிவான பாதா சுகம் நல்கும் வேத, பொன்வடிவான பாதா சுகம் நல்கும் வேத. அமுதம் தருவாயையா என் குருவே, அமுதம் தருவாயையா என் குருவே. அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாயையா, கருணை புரிவாயையா. வேத வேதமும் புரிய வேண்டுமே, நாத மந்திரம் ஓத வேண்டுமே, ஆதி அந்தமும் அறிய வேண்டுமே, ஜோதி என்பதுள் சுழல வேண்டுமே, அருணாச்சலனே அண்ணாமலையே, கங்காதரனே கருணாகரனே, நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. வேத வேதமும் புரிய வேண்டுமே, நாத மந்திரம் ஓத வேண்டுமே. வந்த தெவ்விதம் தெரிய வேண்டுமே, போவதெவ்விடம் புரிய வேண்டுமே, பக்தி செய்து நான் பார்க்க வேண்டுமே, முக்தி என்பதுள் மூழ்க வேண்டுமே, பரமேஸ்வரனே பரிபூரணனே, வைதீஸ்வரனே சர்வேஸ்வரனே, நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. வேத வேதமும் புரிய வேண்டுமே, நாத மந்திரம் ஓத வேண்டுமே. பிரம்மரந்திரம் காண வேண்டுமே, பிரளய தத்துவம் உணர வேண்டுமே, சர்வசாட்சியாய் புலர வேண்டுமே, சகல ஜீவனாய் மலர வேண்டுமே, ராமேஸ்வரனே காமேஸ்வரனே, பரமேஸ்வரனே விஸ்வேஸ்வரனே, நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. வேத வேதமும் புரிய வேண்டுமே, நாத மந்திரம் ஓத வேண்டுமே. விட்டதென் குறை விலக வேண்டுமே, தொட்டதும் செயல் தொடர வேண்டுமே, அகரம் என்பதுள் அமர வேண்டுமே, ஆத்ம ஜோதியாய் சுடர வேண்டுமே, சுந்தரேசனே ஜெகதீஸ்வரனே, சந்திரசேகர சத்குருநாதா, நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. வேத வேதமும் புரிய வேண்டுமே, நாத மந்திரம் ஓத வேண்டுமே, ஆதி அந்தமும் அறிய வேண்டுமே, ஜோதி என்பதுள் சுழல வேண்டுமே, அருணாச்சலனே அண்ணாமலையே, கங்காதரனே கருணாகரனே, நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அண்ணாமலையின் ஜோதியிலே அகிலம் மயங்கும் வேளையிலே அருணாச்சலனே கண் எதிரே ஹரஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அருணாச்சலனை வேண்டிடுவோம். ஹரஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அருணாச்சலனை வேண்டிடுவோம். ஒளியின் வடிவமாம் சிவனின் ரூபமே, உயிரின் மூலமாம் ஹரனின் நாமமே, வரமே தருமே சிவமே. ஹரஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அருணாச்சலனை வேண்டிடுவோம். மலையழகில் ஈஸ்வரனின் மகிமை புரிகிறதே, திருவடியில் சித்தர்களின் சித்தம் பதிகிறதே, குருவடிவாய் ஒளிவடிவாய் ஞானம் தருகிறதே, சிவநிதியாய் தெளிவுருவாய் புதுமை புலர்கிறதே, மண்ணை தினம் காத்திடும் உண்ணாமுலை நாதனின் கண்ணை தினம் காணவே அண்ணாமலை சுற்றுவோம். மலைவாழ் மாமணியை மரகத பொன் ஒளியை வணங்கிட வணங்கிடவே வளம் பல கூடுமே. ஹரஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அருணாச்சலனை வேண்டிடுவோம். தவம் புரியும் ஜோதிமலை சிவனாய் தெரிகிறதே, அதனழகில் மனம் பதிய அறிவும் தெளிகிறதே, சுற்றி வரும் சுற்றி நிலே சோகம் மறைகிறதே, சுற்றுவதால் பற்றுகளும் சுகமாய் விடுகிறதே, அஷ்டதிசை லிங்கமாய் நின்றுலவும் ஈசனை கஷ்டதிசை நீங்கவே இஷ்டமுடன் பாடுவோம். ஹரஹர சங்கரா சிவ சிவ சங்கரா அருணாச்சல நாமம் இதுதான் இதுதானே. ஹரஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம். ஹர ஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அருணாச்சலனை வேண்டிடுவோம். ஹர ஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அருணாச்சலனை வேண்டிடுவோம். ஒளியின் வடிவமாம் சிவனின் ரூபமே, உயிரின் மூலமாம் ஹரனின் நாமமே, வரமே தருமே சிவமே. பாதமே கண்ணில் நான் காண வரம் தாருமே, சிவமே உன் திருப்பாதமே கண்ணில் நான் காண வரம் தாருமே. உன் அருள் ஒன்றிதே மனம் தினம் ஒன்றவே, சுகம் ஒன்றிற்குள் ஒன்றாக ஒன்றாகவே, சிவமே சிவமே சிவமே சிவமே. பாதம் பாதமே பாதம் போற்றினோம் கருணாகரனே, வேதம் வேதமே வேதம் போதினோம் பரமேஸ்வரனே, சிவமே உன் திருப்பாதமே கண்ணில் நான் காண வரம் தாரும். வாழ்வில் துணை ஏதையா, உன் பதமன்றி மகிழ்விற்கு வழி ஏதையா, உனையன்றி என் வாழ்வில் துணை ஏதையா, உன் பதமன்றி மகிழ்விற்கு வழி ஏதையா. ஐயனும் நாமமே ஆசையில் பாடுவேன், குருநாதா வழி காட்டி கரையேற்றுவாய், மனப்பேயை அழிக்கின்ற பரமேஸ்வரா, மனப்பேயை அழிக்கின்ற பரமேஸ்வரா, சிவமே சிவமே சிவமே சிவமே. சிவமே உன் திருப்பாதமே கண்ணில் நான் காண வரம் தாருமே. வாகர்த்தாவிவ சம்ப்ருக்தௌ வாகர்த்த ப்ரதிபத்தயேத் ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதீ பரமேஸ்வரௌ. குருவன்றி அறிவிற்கு அமுதேதையா, சத்குருவாக வருவாயின் சிவசங்கரா, குருவன்றி அறிவிற்கு அமுதேதையா, சத்குருவாக வருவாயின் சிவசங்கரா. மெய்மயில் ஜோதியை மேன்மையில் தேடுவேன். சிவரூப ஒளியாகி சுகமேற்றுவாய் மலமாயை தீர்க்கின்ற மகுடேஸ்வரா, மலமாயை தீர்க்கின்ற மகுடேஸ்வரா, சிவமே சிவமே சிவமே சிவமே. சிவமே உன் திருப்பாதமே, கண்ணில் நான் காண வரம் தாருமே. சிவமே உன் திருப்பாதமே, கண்ணில் நான் காண வரம் தாருமே. உன் அருள் ஒன்றிலே மனம் தினம் ஒன்றவே, சுகம் ஒன்றிற்குள் ஒன்றாகி ஒன்றாகவே. சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே.